தலையை குனியும் தாமரையே, தலையை குனியும் தாமரையே, என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து, என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து, தலையை குனியும் தாமரையே. அதில் நுனி விரல் தொடுகையில் பல சுரமா வேதனை வேளையில் சோதனையா முதல் முறையா இது சரியா சரி சரி போவாடை காற்று ஜன்னலை சாற்று தளிக்குமாவி உத்தரவு தேவி தளிக்குமாவி இரண்டு நரிகள் இணைந்து நடக்கும் புதிய அலைகள் கரையை உடைக்கும் தலையை குனியும் தாமரையே தலையை குனியும் தாமரையே உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து தலையை குனியும் தாமரையே.